வனத்தை அம்பிளிர் அவழகு வர்ணங்கள் எழினு கண்ணழகு மானத்தை அம்பிளிர் அவழகு வர்ணங்கள் எழினு பெண்ணழகு சப்தஸ்வரங்களுக்கு நீ அழகு கண்மணியாரோ என் அழகு மானத்தை அம்பிளிர் அவழகு வர்ணங்கள் எழினு பெண்ணழகு சப்தஸ்வரங்களுக்கு நீ அழகு கண்மணியாரோ என் அழகு வர்ணங்கள் எழினு பெண்ணழகு மானத்தை அம்பிளிர் அவழகு வர்ணங்கள் எழினு பெண்ணழகு சப்தஸ்வரங்களுக்கு நீ அழகு கண்மணியாலோ என் அழகு வர்ணங்கள் எழினு கண்ணழகு மானத்தை அம்பிளிர் அவழகு வர்ணங்கள் எழினு பெண்ணழகு சப்தஸ்வரங்களுக்கு நீ அழகு கண்மணியாலோ என்ன